guru purile gore guru raja gore guru raja ko gore guru rani gore guru raja ko gore guru rani gore guru purile gore guru raja ஒரே ஒரு ராணி பெற்றாய் ஒன்பது பிள்ளை ஒரே ஒரு ராணி பெற்றாய் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை உருப்படி இல்லை ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் பிடிக்க முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் பிடிக்க முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார் அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார் பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார் அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார் உண்மை அந்த கொடுத்தார் உண்மை அந்த கொடுத்தார் அதன் வந்ததெல்லாம் துன்பமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை துன்பம் என்று வந்ததெல்லாம் துன்பமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாயகன் மேலடா நன்றி கெட்ட மகனை விட நாயகன் மேலடா நாயகன் மேலடா ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட ஒரு படி இல்லை ஒரு படி இல்லை